கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நல்ல நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் இந்த நாளிலே கிருபையும் இரக்கமும் சமாதானமும் வருவதாக என்கிற நல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே அமெரிக்காவிலிருந்து பெல்வியூ எக்லிசியா அதிலிருந்து சகோதரர்கள் தங்களுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சகோதரர் ஆண்ட்ரூஸ் மற்றும் சிஸ்டர் வினி ஆண்ட்ரூஸ் மற்றும் நைனன் ஆண்ட்ரூஸ், மேலும் மேபிள் போன்ற சகோதர சகோதரிகள் தங்களுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் கண்டிப்பாக தெரிவிக்கும்படி கேட்டிருந்தார்கள். அதையும் நான் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நாளில் எடுத்துக்கொண்டிருக்கிற பாடமானது பிதாவினுடையதும் குமாரனுடையதுமான அன்பே நம்முடையதாக இருக்க கடவுள். லவ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த சன் அவர் பேட்டர்ன் என்கிற தலைப்பில் நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். ஆதார வசனமாக யோவான் சுவிசேஷம் 13:1 நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சகோதர சகோதரிகளே, இது கர்த்தராகிய இயேசு தம்முடைய சீஷர்கள் மேல் அவர் காட்டின அன்பு பற்றி பேசப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவெனில் முடிவு பரியந்தம். முடிவு பரியந்தம் என்று சொல்லும்போது அவர் இந்த பூலோகத்தில் மனிதனாக வாழும் போது காண்பித்த அன்பை பற்றி அங்கே நம்ம பார்க்கிறோம். அவருடைய சிலுவையின் மரணத்தின் கடைசி பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் மத்தியில் கூட தம்முடைய சீஷர்கள் மத்தியில் காட்டின அன்பை இங்கே நம்ம கவனிக்க முடியுது. சீஷர்கள் அந்த சமயத்தில் எதுவும் புரியாதவர்களாக இருந்த போதிலும் கர்த்தராகிய இயேசுவினுடைய அந்த அன்பு என்பது அது அவருடைய வாழ்க்கையின் கடைசி வரை இருந்ததை இங்கே நம்ம கவனிக்க முடியுது. சகோதர சகோதரிகளே, இங்கே நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவெனில் தெய்வீக அன்பு என்பது அதை குறித்து நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். உலகத்தின் மேல் காண்பிக்கப்படுகிற அன்பு, ரெண்டாவது சபையின் மேல் தேவன் காண்பிக்கிற அன்பு. ஸோ இங்கே பார்க்குறோம், மனு குலத்தின் மீதான தேவனுடைய அன்புக்கும் சபையின் மீதான தேவனுடைய அன்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் நம்ம தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் இங்கிலீஷில். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்க்கிறபடி ஒரு கண்டிப்பான ஒரு கோடு இருக்கிறது. உலகத்தின் மீதான அன்பிற்கும் சபையின் மீதான அன்பிற்கும் தேவன் காண்பிக்கிற தெய்வீக அன்பு வேறுபடுகிறது. இன்னும் கொஞ்சம் விவரமாக நம்ம சொல்ல வேண்டுமென்றால் உலகத்தின் மீது தேவன் காட்டின அன்பு, அது யோவான் சுவிசேஷம் 3:16 பேசுகிறதை நம்ம பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியாக உலகத்தின் மேல தேவன் காட்டின அந்த அன்பு, பொதுவாக இந்த சப்ஜெக்ட் இது சாதாரணமான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்கள் இன்னைக்கு நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. மனுக்குலத்தின் மீது தேவன் அன்பு வச்சிருந்தாரு. ஆனாலும் கூடிய விரைவில் அதை இழந்து போவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டது. மனிதன் அதை இழந்து விட்டான் என்று நம்ம பார்க்கணும். இப்படியாக விழுந்து போன மனிதனிடத்தில் தெய்வீக அன்பு காண்பிக்கப்படுவதற்கு எந்த விதமான காரணங்களே இல்லை. அதற்கு பதிலாக அவனிடத்தில் இருக்கிற தொடர்பை எடுத்துக்கொள்வதற்கான காரணம் அல்லது நீக்குவதற்கான காரணங்கள் தான் அதிகமாக இருந்தது. அதனால தான் மனிதன் முதலாவது பாவம் செய்யும் போது ஆதாம் இனி தேவனுடைய இரக்கங்களுக்கும் கிருபைகளுக்கும் அன்பிற்கும் தகுதியானவன் அல்ல என்று முடிவானது என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் காண்பித்த அன்பின்படி தேவன் தம்முடைய முடிவை மாற்றிக்கொண்டார் என்று நம்ம நினைக்க முடியாது. ஏனென்றால் தேவன் தம்முடைய திட்டங்களை மாற்றி அமைக்கிறவர் அல்ல. அடிக்கடி அவருடைய காரியங்களை மனிதரை போல மாற்றி அமைக்கிறவர் அல்ல. ஆனால் தேவனுடைய அன்பானது எப்படிப்பட்டதாக இருக்குது? உலகத்தின் மேல், உலக ஜனங்கள் மேல் தேவனுடைய அன்பு எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு இரக்கமுள்ள அன்பு, சிம்பத்தட்டிக் லவ் என்று நம்ம சொல்லலாம். உலகத்தின் மேல் அவர் காண்பிக்கிறது ஒரு இரக்கமுள்ள அன்பு. எப்படி நம்ம வழியில் போகிறோம், ஒரு நாய் இல்லை ஒரு மிருகம் ஏதோ அடிபட்டுருந்துச்சுன்னா நம்ம அதன் மேலே இறக்கப்படுறோம். ஒருவேளை அந்த நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்வோம். ஒருவேளை அடிபட்டிருந்தால் காயங்களை கட்டுவதற்கு அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவி செய்வோம் அல்லது ஒரு பரிதாபப்படுவோம். அந்த விதமான ஒரு அன்பு, ஒரு சிம்பத்தட்டிக் லவ், அது உலகத்தின் ஜனங்கள் மேலே தேவன் வச்சிருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் கூட இதே மாதிரியான ஒரு இரக்கமுள்ள அன்பை காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதிலும் குறிப்பாக புது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய ஜனங்கள் இப்படிப்பட்ட அன்பை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கலாத்தியர் 6:10 நம்ம பார்க்கிறோம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இப்படியாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திற்கு சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், அதில் குறிப்பாக விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கும். இப்படியாக இங்கே இரண்டு வகுப்பாரை பிரித்து காண்பித்திருக்கிறது இங்கே தெளிவாக நம்மளுக்கு தெரியும். ஒன்று யாவருக்கும், இன்னொன்று விசுவாச வீட்டாருக்கும். ரெண்டு வகையாக பிரித்திருக்கிறதை நம்ம பார்க்கணும். ரெண்டும் இரண்டும் ஒரே விதமான அன்பல்ல. அப்போ முற்றிலும் வேறுபட்டுள்ளது. நம்முடைய ஆதார வசனத்தின்படி நம்ம பார்த்தோம், யோவான் 13:1, ஜீசஸ் ஹேவிங் லவ்ட் இஸ் ஓன் அப்படின்னு சொல்கிறார். தம்முடையவர்கள் மேல் அவர் அன்பு செலுத்திட்டார். பிதாவினுடைய அன்பு எப்படி இருக்குது அதை நம்ம பார்க்கலாம். வசனத்தின் அடிப்படையில் யோவான் சுவிசேஷம் 16:27, John 16:27, நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். உலகத்தின் மேல் அன்பு செலுத்திட்டார். அதே நேரத்தில் தம்முடைய பிள்ளைகள் மேல் காண்பிக்கிற அந்த அன்பை நீங்க கவனிக்கும் போது பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். ஃபாதர் இம்செல்ஃப் லவத் யூ. சகோதர சகோதரிகளே, இந்த வசன பகுதி பைபிளில் மிக மிக அருமையான ஒரு வசன பகுதி. பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். த ஃபாதர் இம்செல்ஃப் லவ்த் யூ. கர்த்தர் இயேசு தம்முடைய சீஷர்களை முடிவு பரியந்தம் அன்பு செலுத்தினார். அதே போல பிதாவாகிய தேவன் தாமே உங்களை நேசிக்கிறார். இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம், 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அப்படியாக பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விழுந்து போன மனுக்குலம் தெய்வீக அன்பை பெறுவதற்கு எந்த விதமான தகுதியும் அவர்கள் மத்தியில் இல்லை. அவர்களோடு தொடர்பை துண்டிக்கிறதுக்கான காரணங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் தேவன் சில ஏற்பாடுகள் செஞ்சிருக்காரு. இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு வகுப்பார் மேலே அவர் ஒரு ஸ்பெஷல் லவ், ஒரு விசேஷமான அன்பை காண்பிக்கிறதாக இங்கே நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அவருடைய சீஷர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக இல்லை, அவர்கள் அறிவை பெற்றவர்களாக இல்லை, மேலும் ஒரு முக்கியமான பொறுப்பான வேலைகளுக்கு தகுதியானவர்களாகவும் இல்லை. அவர்களுடைய பார்வையிலும் இல்லை, மற்ற உலகத்தருடைய பார்வையிலும் அவர்கள் இல்லை. அவர்கள் ரொம்ப சாமானியமான ஜனங்களாக இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் நன்கு படித்தவர்களாக கூட இல்லை, எந்த திறவையுமே இல்லை. இங்கே நம்ம கவனிக்கிறோம், அவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களும் இல்லை. இன்னும் குறிப்பாக கவனித்தோன்னா, இந்த காலத்தில் வாழ்கிற நாம் நம்மை போல கூட அவர்கள் அந்த காலத்தில் இல்லை. இன்னைக்கு நம்மளாம் எப்படி ஸ்டடீஸ் பண்ணுறோம், இன்னைக்கு நம்மளாம் எப்படி படிக்கிறோம், இன்னைக்கு எவ்வளோ பெரிய பைபிள் ஸ்டடீஸு, அதுவும் அது மாத்திரமே இல்லை, ஸ்கிரிப்சர் ஸ்டடீஸு, இன்னும் அநேக தேவனுடைய சத்தியங்களை நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் நாம் நன்கு அறிவை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் சீஷர்களை பொறுத்தளவு அந்த விதமாக அவர்கள் இல்லை. அப்போ ஏன் இயேசு தம்முடைய சீஷர்கள் மேல் விசுவாசம் அல்லது அந்த அன்பை காண்பித்தார், ஒரு விசேஷமான அன்பை எதற்காக காண்பித்தார்? இந்த அன்பு என்பது ஒரு பொதுவான அன்பல்ல, பொதுவான அன்பல்ல, அல்லது ஒரு சுயநலமான அன்பல்ல, செல்ஃபிஷ் சென்ஸ் அதில் வரக்கூடிய அன்பு அல்ல. அதற்கு எப்படின்னா, சுயநலமான அன்பு என்பது நமக்குரியதின் மேல் நாம் காண்பிக்கிற அன்பு. நம்ம ஒரு வேளை நம்முடைய வீடாக இருக்கலாம், அல்லது மனைவி கணவன் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், நம்ம வீட்டில் வளர்த்துற பெட் அனிமல்ஸாக இருக்கலாம், அவைகள் மேல் நம்ம அன்பு செலுத்துவது என்பது ஒரு செல்ஃபிஷன்ஸ், சுயநலமான நோக்கத்தில் காண்பிக்கப்படுகிற ஒரு அன்பு. ஆனால் கர்த்தராகிய இயேசு காண்பித்த அன்பு அது சுயநலமற்றதாக இருக்கும். அப்போது சீஷர்கள் மேல் அவர் காண்பித்த அன்பு எதின் அடிப்படையில் இருந்துச்சு? இங்கே நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சீஷர்கள் என்று சொல்லும்போது அந்த அவருடைய காலத்தில் இருந்தவர்கள் மாத்திரம் சீஷர்கள் இல்லை, யுகம் முழுவதிலும் இருக்கிற அவருடைய ஜனங்கள் அவருடைய சீஷர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் நான் எல்லா பிரதர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்புக்குள் இருக்கிறோம். இந்த வாய்ப்புகள் இருக்கும்போது இதுக்கு காரணம் என்ன? உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கும்போது நம்மை அழைத்ததன் காரணம் என்ன? நம்மக்கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கா, அல்லது ஏதாவது திறமை படைத்தவர்களா, வசதி படைத்தவர்களா, அல்லது கல்வி அறிவு நிறைந்தவர்களா என்றால் ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு குவாலிட்டி, ஏதோ ஒரு குணம் தேவனுக்கு அவருடைய இருதயத்திற்கு ஏற்றதாக இருந்திருக்கு, அதனால தேவன் நம்மளை இந்த அழைப்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த வாய்ப்புக்குள்ள வச்சு நம்ம மேல் அன்பு செலுத்துகிறார். கண்டிப்பாக இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரதர் ரசல் அது ரீபிரின்ஸ் நம்பர் 5724 அதில் நம்ம பார்க்குறோம். அதில் அந்த இருதயம் எப்படி இருந்தால் தேவன் அவர்கள் மேல் ஒரு விசேஷமான அன்பு செலுத்துவார். எல்லாருமே சொல்லுவாங்க தேவன் நம்மளுக்கு அன்பு செலுத்தினாரு, தேவன் நம்மளுக்கு கிருபை செஞ்சாரு. ஆனால் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் மேல் இன்னைக்கு நம்மெல்லாம் ஏன் வந்திருக்கோன்னா, நம்மளுக்கு நம்ம கிட்ட இருந்த ஏதோ ஒரு குவாலிட்டி, அந்த ஏதோ ஒரு குணம் என்பது நேர்மை அல்லது ஹானஸ்டி. குறிப்பாக 12 சீஷர்கள் மத்தியில் நம்ம பார்க்கும் போதுங்க, அவர்களை அழைத்ததன் நோக்கம் என்ன? வெறுமனே மீன் பிடிக்கிறவர்கள் என்கிற காரணத்திற்காக அவங்கள போய் பிடிக்கல. அதுக்கு பதிலாக அவருடைய மனதானது நேர்மையானதாக யதார்த்தமானதாக இருந்துச்சு. எப்படி என்று நம்ம கவனிச்சோன்னா, தாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை தெளிவாக அறிக்கையிட்டார்கள். குறிப்பாக கர்த்தராக இயேசு பேதுருவினிடத்தில் அவர் நடந்த சம்பாஷணையை பார்க்கும்போது லூக்கா 5:8 நம்ம பார்க்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அப்போ நான் வந்து ஒரு பாவியான மனுஷங்க, நீங்க நம்ம கிட்ட வர வேண்டா என்று ஜீசஸ் பார்த்து அவர் அந்த அளவுக்கு ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தினார். யதார்த்தமான உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தினார். இது போன்ற ஒரு குணங்கள் எங்கேயோ நம்மளுடைய இருதயத்தில் ஒளிஞ்சிருக்கு. அதனால தான் தேவன் நம்ம மேல் அன்பு வைத்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்போ தங்களை ஒரு பொருட்டாக அவர்கள் எண்ணவில்லை, மேலும் தாங்கள் தங்களை வெளிப்படுத்துவதில் எந்த கூச்சமும் அவர்கள் படவில்லை. யதார்த்தமாக இருந்தார்கள். உள்ளத்தில் என்ன இருந்துச்சோ அதை தான் வெளியில் காமிச்சாங்க. இங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம கண்டிப்பாக வெளிப்படுத்தணும். இருதயத்தில் நேர்மை இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாயிலையும் செய்கையிலும் நேர்மை இருக்கும். ஆனால் நம்ம பொதுவாக எப்படி பார்க்குறோன்னா, உள்ள ஒன்று வெளியே ஒன்று, அப்படி தான் உலகத்தின் ஜனங்களுடைய கோட்பாடு. வெளியில் உள்ளத்தில் மோசமானவராக இருக்கலாம், வெளியில் நல்லவராக காமிக்கலாம். ஆனால் சில பேர் உள்ளத்தில் நல்லவங்களாக இருப்பார், ஆனால் அவருடைய செய்கைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். அப்படி சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம கவனிக்கும் போது சீஷர்களை பொறுத்தளவு அவர்கள் உள்ளத்தில் என்னவாக இருந்துச்சோ அதையே அவர்கள் வெளிப்படுத்திட்டார்கள். யதார்த்தமாக காண்பிச்சார்கள். எந்த விஷயத்தையும் மூடி மறைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம பார்க்குறோம். பேதுருவா அவரோட குவாலிட்டி அப்படி தான் காமிச்சிட்டார். யோவன்னா அவருடைய குவாலிட்டி அப்படி தான் காமிச்சார். மற்ற சீஷர்கள் அப்படியே தான் காமிச்சிட்டாங்க. இப்படியாக எந்த சூழ்நிலையிலும் தங்களுக்குள் ஒரு மாயமாலம் இல்லாத நிலைமையில் அவர்கள் இருந்ததுனால தேவன் அவர்களை நேசித்தார். குறிப்பாக கர்த்தராக இயேசு அவர்கள் மேலே அன்பு செலுத்தினார் என்று பார்க்கும். தேவனுக்கு முன்பாக இந்த மாயமாலம் அல்லது ஹிப்போக்ரசி, அது சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லும்போது ஹிப்போக்ரசி இஸ் தி கிரேட் சின் என்று பேசுகிறார். மாயமாலம் ஒரு மாபெரும் பாவம், உள்ளொன்று வெளியொன்று செய்கிறது. அப்போது நேர்மையானவர்களுக்கும் மாயமாலமானவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். சீஷர்கள் எப்படி ஹானஸ்டாக இருந்தாங்க, எவ்வளோ நேர்மையானவர்களாக இருந்தாங்க. அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் இன்னொரு வகுப்பார் அவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டதன்படி வாடுறதே இல்லை, செய்யவும் இல்லை, ஆனால் தாங்கள் செய்வதாக சொன்னாங்க. மேலும் தங்களை நீதிமான்களாக வெளிப்படுத்திட்டாங்க. இன்றைக்கு கூட தேவனுடைய மக்கள் சிறு மந்தை வகுப்பார், த லிட்டில் ஃப்ளாக், அவர்கள் இருக்கிறார். அவங்க வந்து ஒரு ஹானஸ்ட், நேர்மையாக இருக்கும். இன்னொரு பக்கம் த ஹோல் கிறிஸ்டன்டம் ஆவிக்குரிய வகையில் பார்க்கும்போது ஒரு மாயமாலம் அல்லது ஒரு இப்போக்கசி இங்கே நம்ம பார்க்கணும். யூதர்கள் மத்தியில் இருந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் மற்றும் ஆசாரியர்கள் அவர்கள் தங்களை நீதிமன்றங்களாக காட்டிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை குறை கூறினார் அல்லது அவர்களை சாடினார், நீங்கள் மாயக்காரரே என்று அவர்களை பேசிட்டார். ஆனால் சீஷர்களை பொறுத்தளவு அவர்கள் தாங்கள் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க முடியவில்லை என்பதை தெளிவாக அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் அவரு கூட ரோமன்ஸ் 7 அவர் பேசியிருக்கார், நான் என்ன கற்றுக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறத யதார்த்தமாக பேசியிருக்கிறான். ஆனால் செய்ய முடியாத விஷயத்தை தாங்கள் செய்வதாக இந்த வகுப்பார் பேசியிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். அப்போது ஜீசஸ் யார் பக்கம் நிற்கிறார்? மாயமாலக்காரர் மத்தியில் இல்லை, பதிலாக நேர்மையான ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது நம்ம பார்க்க. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த ஒரு மாயமாலம் இல்லாமல் அது எடுக்கப்பட்டிருந்தால் இந்த எப்படி இருந்துக்கும் நினச்சிப்பாங்க? இந்த உலகம் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 1/4 கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, எல்லாருமே தெளிவாக இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க, அப்படின்னு எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்ற ஜனங்கள் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அப்படி இல்லையே, எல்லா ஜனங்கள் போல தான் இருக்கிறாங்க. இது இந்த விஷயத்தில் நாம் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் அந்த டிரான்ஸ்பரன்சி, அது எங்கே பேசுகிறார், உள்ளத்தில் என்னது அதுதான் நம்ம வெளியில் இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே பாடமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் சீஷர்கள் தாங்கள் இயலாதவர்கள், சட்டத்தின்படி நடக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அவர்கள் இயேசுவை பின்பற்றி செல்லுகிறவர்களாக தங்களை அமைத்துக் கொண்டார்கள். தங்களுக்கு உண்டான தாங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியங்களின்படி அந்த சத்தியத்திற்கு அல்லது அந்த செய்திகளுக்கு ஏற்றபடி நடப்பதற்கு முழு பிரயாசம் அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் செய்ய முடியல, அது வேற. ஆனால் பிற்காலங்களில் அதை நிறைவேற்றினார்கள், அந்த சூழ்நிலையும் வேற. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் வாழ்ந்த நாட்கள் பார்க்கும்போது அவர்கள் சிரமம் எடுத்தார்கள், ஆனால் நடக்க முடியல. ஆனாலும் இயேசுவை பின்பற்றினார்கள். மெயின் காரணம் என்னன்னா அவர்கள் எல்லாவற்றையும் தே லெஃப்ட் ஆல் டு ஃபாலோ ஹிம், தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருக்கு பின்பற்றிட்டாங்க. சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்மளுடைய ஒரு சூழ்நிலை கூட இப்படி தான் இருக்கணும். எல்லாவற்றையும் விட்டுட்டு அவரை நாம் பின்பற்றும் போது 2 வசன பகுதிகள் நம்மளுக்கு பொருந்தும். 1, முடிவு பரியந்தம் அவர்களை நேசித்தார். இயேசு சொன்னாங்க, மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மாயமானம் செய்கிறவர்கள் மத்தியில் இருப்பாரா? கண்டிப்பா இல்லை. சீஷர்கள் என்ற பெயரில் அல்லது கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் ஏதாகிலும் நம்ம மாயமானம் பண்ணும் போது கர்த்தரோ பிதாவோ நம்ம இடத்துல இல்லை. பிதா சொல்றாரு, நாம் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறதன் மூலமாக பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். பிதா தாமே, இந்த வார்த்தையில நீங்க சொல்லி பார்க்கலாம். அந்த வார்த்தையில நீங்க உங்க உள்ளத்துல சொல்லி பாருங்க, எவ்வளோ பெரிய வார்த்தை அது தெரியுமா? பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார், நேசிக்கிறார். அப்படியாக எல்லாவற்றையும் விட்டுட்டு அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்களாக இருந்தார்கள். கர்த்தராக இயேசு என்ன செஞ்சாரோ அதையே தான் தம்முடைய சீஷர்களும் செய்ய வேண்டுமென்று விரும்பிட்டார். கர்த்தராக இயேசு எல்லா மகிமையும் விட்டுட்டு வந்துட்டார். Had forsaken all to do the Father's will. அப்படின்னு நம்ம பார்க்க. He had given up glorious condition which he had with Father. அதாவது பிதாவின் இடத்துல அவர் கொண்டிருந்த மகிமையான எல்லா காரியங்களையும் அவர் விட்டுட்டு வந்தது போலயே நம்மிடத்திலும் அதை எதிர்பார்க்கிறார். இங்கு இதை கேட்ட அந்த சீஷர்கள் மகிழ்ச்சியோடு கூட இயேசுவை பின்பற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எவ்விதமான அன்பு செலுத்திட்டார், எவ்விதமான அன்பை சீஷர்கள் மேல செலுத்திட்டார், விசேஷமான அன்பு செலுத்தினாரு. ஆனா எம்மாதிரியான அன்பு, வாட் கைண்ட் ஆஃப் லவ், அது நம்ம பார்க்கும்போது மத்தேயு 12:49-50. தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. அப்படியாக ஜீசஸ் சொல்லிட்டாரு, இதோ என்னுடைய சகோதரனும் சகோதரியும் தாயும் இவர்கள் தான். எப்படி யோசிப்பாருங்க, இந்த வார்த்தைகள் வந்து சாதாரணமான ஒரு அழுத்தம் நம்ம கொடுக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்போ தன்னுடைய சொந்த தாயும் உடன் பிறந்த சகோதரர்களும் வாசல்ல வந்து இன்னைக்கு கேட்கும்போது ஜீசஸ் சொல்றாங்க, இல்ல யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர், இவர்கள் தானே என்று சொல்றாரு. அதனால இந்த உறவு, இப்படிப்பட்ட உறவு, அம்மா மாதிரி, அண்ணன் தம்பி மாதிரி, சகோதர சகோதரிகள் மாதிரி, நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் நம்மளை எவ்வளவு பலப்படுத்துது இந்த காலங்களில் என்று நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சீஷர்கள் அவரோடு கூட பிறந்தவர்கள் அல்ல. They were not the natural sisters and brothers. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான், நம்ம அவரு கூட உடன் பிறக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம மேல் அவர்களுக்கு ஒப்பான ஒரு அன்பை நம்ம வச்சிருக்கோம். இப்ப நம்ம தாய் மேல், நம்மளுடைய சொந்த தாய் மேல நம்ம எப்படி அன்பு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அது நம்ம வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அந்த அதற்கு இணையான ஒரு அன்பு உலகத்தில் பேசப்படுறதில்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் மரியாள் அவங்க எப்படி அன்பு செலுத்தினாங்க தன்னுடைய மகன் மேல, அதே போல கர்த்தர் இயேசு தன்னுடைய தாயின் மேல செலுத்தின அந்த அன்பை நம்ம பார்க்கிறோம். அது விசேஷமான அன்பு, பார்க்கறதுக்கு ஒரு பொசசிவ் லவ் மாதிரி தெரியுது. இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு அன்பை, இந்த பிதாவினுடைய சித்தம் செய்வதற்கு யார் வந்திருக்கிறாங்களோ அவர்கள் மேல் அவர் காண்பிக்கிறதாக இங்கே நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு ஏன் இந்த அன்பு செலுத்துகிறார் என்று பார்க்கும்போது, அவர்கள் பிதாவினுடைய ஆவியை பெற்றிருந்தார்கள், பிதாவினுடைய ஆவியை பெற்றிருந்தார்கள். பெந்தகோஸ்த நாளில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆவி தேவன் கொடுத்தாரு, அந்த ஆவியினாலே அவர்கள் ஜனிப்பிக்கப்பட்ட போது இன்னும் அவர்களுடைய உறவானது ரொம்ப நெருங்கினதாக நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ இன்னும் ரொம்ப க்ளோஸா தான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவங்க போயிட்டு இருக்கிறது. ஆனால் உலகத்தை பத்தி பார்க்கும்போது ஜீசஸ் சொன்னாங்க, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப உலகத்துக்காக அவர் வேண்டிக் கொள்வதில்லை என்று சொல்லும் போது உலகத்தின் ரட்சிப்பு இன்னும் வரவில்லை, அதற்கேற்ற காலம் இல்லை. இந்த காலம் அவருடைய சீஷர்களுக்கான காலம், சீஷர்களுக்கான காலம். அதனால் அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அங்கே சொல்றார். எப்படியாக வேண்டிக் கொண்டார், அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்கும்படி, ஒரே ஆவி, ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே மனநிலை ஆகிய உண்மையான சீஷர்களாக பிதாவினோடும் தம்மோடும் இணைந்திருக்கணும்னு அவர் விரும்பிட்டார். அதனால தான் பிதாவினுடைய அன்பும் குமாரனுடைய அன்புமே நம்முடையதான் இருக்க கடவுது என்கிறது இந்த பாடம். அப்போ பிதாவாகிய தேவனிடத்தில் அவரோடு கூட ஒன்றிணைய வேண்டும் என்றால் ஒரே இருதயம், ஒரே ஆவி, ஒரே மனநிலை இன்றைக்கு நம்மளுக்குள் வேணும். குறிப்பாக இன்னைக்கு அனைவரையும் ஒரே கூரைக்கு கீழாக அல்லது ஒரே பில்டிங்கில் கொண்டாந்து உட்கார வைக்கிறதுனால ஒரே ஒன்றா இருக்கிறது என்பது அர்த்தம் அல்ல. இருதயபூர்வமான அந்த இசைவு, அதுதான் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும் போது தான் இந்த வார்த்தையும் நம்மளுக்கு பொருந்தும், பிதா தாமே உங்களை நேசிக்கிறார், பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். அந்த விசுவாசத்தில் அந்த ஆவியில் அந்த மனநிலைமையில். அப்போ இது எப்போ வரும் என்றால், உலகத்தின் காரியங்களை விட்டு விலகணும், மேலும் பாவத்திற்காக நம்முடைய முதுகை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் ஒருவேளை நம்ம வெளிப்புறமாக அப்படி செய்யலாம், ஆனால் தேவன் இருதயத்தை ஆராய்கிறவர்னால, அந்த இருதயத்தை நிதானிக்கிறதுனால, இருதயபூர்வமாக பாவத்தை விட்டு ஒழிக்கும் பட்சத்தில் அல்லது அதற்காக எதிர்த்து போராடும் பட்சத்தில் நாம் அனைவரும் ஒரே ஆவி ஒரே மனநிலையில் வரலாம், மேலும் அவருடைய பிள்ளைகளாக வரலாம். சகோதர சகோதரிகள், அதான் தேவன் நம்மேல் அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மேல் பாராட்டின அன்பு என்று சொல்லும் போது, நம்மை ஊழியக்காரர்களாக தேர்ந்தெடுக்கவில்லை, அதற்கு மாறாக நம்மை பிள்ளைகளாக குமாரர்களாக. அதனால்தான் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லும் போது அவருடைய குழந்தைகளாக நம்மளை பார்க்கிறார். இப்பேற்பட்ட அன்பில் அவருடைய கரத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கும் போது சாதாரணமாக நம்ம நினைக்க முடியாது. ஆனால் உலகத்திற்கு தேவன் அன்பு செலுத்துகிறாரு, அந்த அன்பின்படி ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஒரு சின்ன சிட்டுக்குருவிக்கு கூட தேவன் அதற்குண்டானதை செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவரோடு கூட சேர்ந்தவர்கள் அவர்களுக்கான அன்பானது மேலானது. அதனால தான் அப்போஸ்தலர் யூதா சொல்லும் போது, யூதாவின் நிருபம் 20:21 நம்ம பார்க்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போ தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளணும். கீப் யுவர் செல்ஸ் இன் தி லவ் ஆஃப் காட். அப்போ தேவனுடைய அன்பிலே நம்ம பெற்றிருக்கிறோம் என்றால் அதை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நாம் அவரை முதலாவது நேசித்தோமா அல்லது அவர் நம்மை நேசித்தாரா? என்ன இந்த க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர்? அவர் தான் நம்மை முதலாவது நேசித்திருக்கிறார். நம்ம முதலே பார்த்தோம், இதில் தான் நம்முடைய இருதயத்தில் ஒரு ஏதோ ஒரு நல்ல குணம் மறைஞ்சிருக்கு. இன்னும் நம்ம அதை சரிவர பயன்படுத்தவே இல்லை, ஆனால் தேவன் அறிஞ்சிருக்கார் நம்மளுக்குள்ள அது இருக்கு, அதனால இந்த வாய்ப்பு இருக்கு. அப்படியாக தேவனுடைய அன்புக்குள் ஒருத்தன் வரும்போது அந்த அன்பில் அவன் நிலைத்து நிற்கணும். அப்போ தேவனே தான் நம்மளை முதலில் நேசித்திருக்கிறார். அப்போ அதில் குறிப்பாக எப்போ நம்மை நேசிக்கிறார், பிதா தாமே உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை நம்மளுக்கு எப்போ பொருந்தும் என்றால், இந்த தெய்வீக குடும்பத்தில் அங்கத்தினர்களாக வரும்போது. அப்போ நாம் எப்போது இந்த தெய்வீக குடும்பத்தில் அங்கத்தினராகிறோம்? நம்முடைய சித்தத்தை அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, குறிப்பாக அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக, அந்த நிஜமான அர்ப்பணிப்பின் மூலமாக நாம் இந்த தெய்வீக குடும்பத்தில் வரலாம். ரெண்டாவது பாயிண்ட், தேவனுடைய பரிசுத்த ஆவியினால ஜனிப்பிக்கப்படும் போது, when we begotten by his Holy Spirit, அப்பத divine family, தெய்வீக குடும்பத்தில் நம்ம வர முடியும். அப்படி இல்லை என்றால், ஆனால் இந்த பாயிண்ட் நம்ம வந்திருக்கோம், அதனால தான் தேவன் நம்மளுக்கு அன்பு செலுத்துகிறார். சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனோட கூட ஒருத்தருக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது என்றால், அதை விட மேலான உறவு என்பது இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இம்மாதிரியான ஒரு உறவு இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது என்று அங்கே சகோதரர் குறிப்பிடுகிறார். இந்த அகில உலகம் அல்லது இந்த பிரபஞ்சம் எடுத்துட்டோன்னா, ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, கேருபீம் செராபீம் அப்படி எல்லாம் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ கோடான கோடி தூதர்கள் தேவனுடைய சமூகத்தில் எக்காலத்திலும் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கிறாங்க, அவருடைய கரங்களில் இருக்கிறாங்க, அவர்கள் பிதாவினுடைய நேசத்திற்கும் அன்பிற்கும் எல்லா வகையிலும் பாத்திரவான்களாக இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? அந்த தூதர்கள் ஆனா மனிதர்களை பொறுத்தளவு அப்படி இல்லை. அவர் கூட எந்த உறவும் வைக்க முடியாததுக்குண்டான எல்லா காரணங்களும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கென்றால், நம்மளுடைய விசுவாசத்தின் மூலமாக அவர் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை மற்றும் அந்த பின்பற்றுதலின் மூலமாக நம்மேல் அவர் அன்பு வச்சிருக்கிறார். அந்த அன்பு என்பது எப்பேற்பட்டதாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம தேவனுடைய அன்புக்கு எந்த வகையிலும் பாத்திரவன்கள் இல்லாத போதிலும், அதற்கு பாத்திரவன்களாக இருக்கிற தூதர்களை காட்டிலும் நம்ம மேல் தேவன் அன்பு இரக்கம் வச்சிருக்கிறாரே. நம்மை அவருடைய ஆபரணங்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவைகளை சரி செய்து தம்மோடு கூட அவர் கொண்டு போகுவதற்கு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறார். நம்மை தயார் பண்றது யாரு? நம்மளே செய்ய முடியுமா? இன்னைக்கு நிறைய குவாலிட்டிஸ்ல பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய கனிகள், கிரேசஸ் ஆஃப் ஸ்பிரிட், அது நம்மளுக்குள்ள நம்மளே வர வைக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் தேவன் தான் நம்மளுக்குள் கிரியை செய்கிறார். அந்த கிரியை செய்வதன் மூலம் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, பிதா தாமே நம்மை நேசிக்கிறார். இப்படியாக இந்த பிதாவினுடைய அன்பும் குமாரனுடைய அன்பும் அவருடைய பிள்ளைகள் மேல் இருக்கும் போது அதே அன்பு நம்மளுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று அங்கே தேவன் விரும்புகிறார். ஏன்னா இது சம்பந்தமான அநேக வசனங்கள் நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். பட் இங்க ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியான அந்த அன்பை இங்கே நம்ம பார்க்கிறோம். இப்படியாக நாம் எப்படி அதை அன்பு செலுத்த முடியும்? முதலாவது, கர்த்தருக்கு நாம் நேரடியாக அன்பு செலுத்த முடியுமா? ஒரு க்வெஸ்சன், என்ன சொல்லாங்க பதில்? கர்த்தருக்கு நேரடியாக நாம் அன்பு செலுத்த முடியுமா? முடியுமா? முடியாது. சீசர்கள் அந்த காலத்தில் அவர் கூட இருந்தாங்க, அவர் கூட போனாங்க, அவர் கூட சாப்பிட்டாங்க, அவர் கூட தங்கினாங்க. அப்போ அவர்களுக்கு அந்த அதை செய்ய முடிஞ்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. கர்த்தருக்கு நம்ம நேரடியாக அன்பு செலுத்த முடியாது. பாத்தீங்களா, இங்க அந்த பாயிண்ட் தான் இங்க வந்து முக்கியமானதாக இருக்குது. அப்ப நேரடியாக பண்ண முடியாது, ஆனால் மறைமுகமாக நாம் அவருக்கு அன்பை செலுத்தலாம். அப்ப மறைமுகமாக அன்பு செலுத்துவது என்பது எதை குறிக்குது? இங்கதான் நம்மளுடைய அந்த பாயிண்ட். கர்த்தராக இயேசு பிதாவினுடைய குணங்களை தாங்கி இங்க வந்தாரு. பிதா என்ன மாதிரியான அன்பு வச்சிருந்தாரு, அதே மாதிரியான அன்பு இயேசு கிறிஸ்து வச்சிருந்தார். அதே போல அவருடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள் இதே மாதிரியான அன்பை இருதயத்தில் தாங்கினவர்களாக இருக்கணும். என்னவென்றால், 1 யோவான் 3:16 நம்ம பார்க்கிறோம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கு. இதுல ஒரு கேள்வி என்ன வரும்னா, நாம் இதை செய்கிறோமா, நாம் இதை செய்கிறோமா என்கிற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே வரும். இது நான் பேசுறதுனால நம்மளும் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மைண்ட்ல பேசுறது இல்லை. பேசுற நாமும் கேட்கிற நாமும் இந்த வார்த்தைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பிரயாசம் எடுக்க வேண்டும் என்பது இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். இயேசு எப்படி தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்துட்டார்? He has laid down his life. நமக்கு மட்டுமில்லை, உலகத்தின் எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் கொடுத்திருக்கார். ஆனால் விசேஷமாக நம்ம பார்க்கும்போது, அவருடைய சரீரமான சபைக்காக முதன் முதலாக அவருடைய விளக்கிரயம் பயன்படுது. அதனால அவர் கொடுத்த ஜீவன் முதலாவது யாருக்கு பயன்படுது என்றால், தம்முடையவர்களுக்காக. அப்படி இருக்கும் போது அந்த வசனம் பேசுறது, நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணுமா இல்லை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணுமா? சகோதர சகோதர கேரக்டர் ஸ்டடி ரொம்ப டீப்பா இருக்கு. நிறைய சத்தியத்தின் ஆழங்கள் நம்மளுக்கு தெரியும், அதே பட்சத்தில் இந்த குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ சகோதரர்கள் மத்தியில நாம் நம்முடைய ஜீவனை கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களை எந்த வகையிலும் ஜீவனை எடுக்கிறவர்களாக அல்ல. இயேசு சொன்னாரு, அதாவது அப்போஸ்தலர் யோவான் சொன்னாரு, நாமும் சகோதரருக்காக தான் சொல்லியிருக்காரே தவிர உலகத்தின் ஒவ்வொருவருக்காகவும் நீங்க ஜீவனை கொடுன்னு சொல்றா? அப்படி இல்லவே இல்லை, அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு உண்டான கட்டளை என்னவென்றால் சகோதரர்களுக்கு மாத்திரமே. அப்போ உலகத்தின் ஜனங்களுக்கு அது வேற காரணமாக இருக்குது. அநேகர் நம்முடைய சகோதரர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தின் ஜனங்களுக்கு செய்கிற உதவிகள் ஊழியங்களை பெருசாக நினைக்கலாம். அது ரொம்ப ஈஸி வேற. இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பெருசா தெரியல. ஆனால் இங்க அதை பத்தி பேசுறது இல்ல. சபை வகுப்பார் உலகத்தின் ஜனங்களுக்கு செய்கிற உதவிகள் அது நம்மளுடைய அந்த வசனத்திற்கு ஒத்து வராது. சகோதரர்களுக்காக நாம் நம்முடைய ஜீவனை கொடுக்க கடனாளிகள் என்கிற அந்த வார்த்தைக்கு செட்டாவார். அதற்கு பதிலாக இங்கே நம்ம பார்க்கிறோம், நம்முடைய அன்பானது, நம்முடைய அன்பானது பிரதர் ரிசல்ட் கொடுக்குறாரு. ரீஃபரன்ஸ் நம்பர் 5724 நீங்கள் பார்க்கலாம். முதலாவது நம்முடைய அன்பு பிதாவாகிய தேவன் மேல் இருக்கணும். அது நம்மளுக்கு தெரியும், உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு செலுத்துவார். ரெண்டாவது இயேசு கிறிஸ்து மேல, நம்முடைய கர்த்தரை இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற அன்பாக இருக்க வேண்டும். மூன்றாவது நம்முடைய சகோதரா சகோதரிகள் மேல் வைக்கிற அன்பாக இருக்க வேண்டும். நான்காவது எல்லா மனுஷர் மேலும் வைக்கணும். அடுத்தது ஈவன் மிருக ஜீவன்கள் மேல கூட நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். இங்கே நம்ம பார்க்கும்போது வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில், அதான் அந்த வசனம் சொல்றாரு, உங்களுக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக எல்லா மனுஷர் மேலும், விசேஷமாக விசுவாச வீட்டார் மேல். இங்க கவனிக்கும் போது நம்மளுடைய அந்த நான்கு ஸ்டெப்ஸ் இங்க நம்ம பார்க்கிறோம். அதில் நம்ம கவனிக்கும் போது இன்னைக்கு இப்போ ஒரு ஒரு மனிதர் வர்றாரு, ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஒரு மிருகம் இருக்கு. சில பேர் நம்ம பார்க்குறோம் மனுஷன் வந்தால் கூட மதிக்க மாட்டார், தான் வீட்டில் வச்சிருக்கிற நாயை கொஞ்சிட்டு இருப்பார் அல்லது பூனையை கொஞ்சவார். மிருகத்தை காட்டிலும் மனிதன், மனிதனுடைய ஜீவன் உயர்ந்தது. அப்போ என்ன பண்ணவன், மனிதன் மேல காமிக்கணும். அதே போல உலக ஜனங்கள் இருக்கும் போது, இந்த பக்கம் சகோதரர்கள் இருக்கும் போது யாருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும்? இவங்களை விட்டுட்டு அவங்க மேல நம்ம நேசிக்க முடியாது. இதனால நம்ம மிஸ்டேக் பண்றோம், இதில் பண்ண முடியாது. உலகத்தின் ஜனங்களை ஒரு பக்கம், அவங்க வந்து ஒரு வேளை உறவினராக கூட இருக்கலாம் அல்லது பிளட் ரிலேஷன்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் யாருக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கீங்க? நம்முடைய சகோதர சகோதரிகள். அப்போ இந்த அந்த விஷயங்களையும் நம்ம புரிஞ்சு செயல்படணும். அப்போ அது மாத்திரமில்லை, நாம் இந்த விஷயத்தில் எப்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்கள் மேலே அவர் மதிப்பும் அன்பும் வச்சிருக்கிறார். அதனால தான் என்னோடு கூட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்று சொல்லியிருக்கிறோம். இப்படியாக பிதாவாகிய தேவனுடைய விஷயத்தில் நம்மளுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளின் படி நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜீவன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பாயிண்ட்டு? எல்லாருமே நெருக்கமான வழியில் போகிறோம், ஒரு நேரோவே. அதில் போகும்போது நம்மளுக்கு ஏற்படுகிற பலவிதமான துன்பங்கள் இருக்கு, ட்ரையல்ஸ், டிஃபிகல்டிஸ், இன்னும் மன கஷ்டங்கள், மன துயரங்கள் பல வகைகளில் இருக்கு. நாம் ஒரு சகோதரரை சகோதரியை பார்க்கும்போது அவர்கள் நடக்கிற அந்த விதம் வெற்றியை நாம் அவர்களை தீர்மானிக்க முடியாது, தீர்மானிக்கக்கூடாது. அவர்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்மளே தெரியாது. சில நேரங்களில் முன்னாடியே வருவோம், அவர் நேராக போயிடுவார், பேசக்கூட மாட்டார். இந்த டைமில் நம்மளுக்கு என்ன யோசிக்க தோணும்? நன்மையான காரியங்கள் யோசிக்க தெரியாது. என்ன இப்படி போகிறாரு, பார்க்க பார்க்காத மாதிரி போகிறாரு, அப்படி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணும். அவர் என்ன விதமான பிரச்சனைகளில் இருக்கிறாரு, அவர் என்ன விதமான சூழ்நிலைகள் இருக்கிறார். ஏனென்றால் நம் அனைவருக்கும் ஒரு பொதுவான எதிரி இருக்கிறாங்க. மூன்று பொதுவான எதிரிகள், த ஃப்ளஷ், த வேர்ல்ட், த அட்வர்சரி, உலகம், மாமிசம் மற்றும் பிசாசு. உலகம் பலவிதமான பாரம்பரியங்கள் சம்பிரதாயங்களின் அடிப்படையில் நம்மளை தாக்கிக் கொண்டிருக்குது. நம்முடைய ஃப்ளஷ், ஃபாலன் கண்டிஷன், நம்முடைய சொந்த மாம்சம் நம்மளுக்கு எதிராக வந்து நிற்குது, ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வந்து நிற்குது. மூன்றாவது பவர்ஃபுல் எனிமி, மோஸ்ட் பவர்ஃபுல் எனிமி, சேட்டன், பிசாஸ். கண்ணுக்கு தெரியுதுல நம்மளை அட்டாக் பண்ண. சகோதர சகோதரிகளை இங்கே நம்ம கவனிக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சக சகோதர சகோதரிகள், அவங்க படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், வசதி இல்லை, அவர் கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் அவர் இருக்கலாம், எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம், எல்லாருமே நெருக்கமான வழியில் போயிட்டுக்கிறோம். அவர்களுக்கு உண்டான அந்த உதவிகளை செய்வது நம்முடைய சாத்தியம் என்று நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் செய்யாமல் நான் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறேன்னு ஒருத்தர் சொன்னான்னா, வசனம் படிக்கலாம், 1 யோவான் 4:21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையே அவரால் பெற்றிருக்கிறோம். அப்போ தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவன் போதுமா? போதுமா? தேவனிடத்தில் அன்பு செலுத்தினா போதுமா? முடியாது, பத்தாது. தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். மார்ச் 16 மன்னாவில் நம்ம பார்க்கலாம், ஹெவன்லி மன்னா, மார்ச் 16, 1 யோவான் 3:14-16 வசனங்களின் அடிப்படையில் பிரதர் கொடுக்குற பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வாசி. விழிப்புடன் சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாக இருக்கும் ஒவ்வொரு சகோதரருக்கும் முடிவாக கொடுக்கப்படும் பரீட்சை சகோதர அன்பு. இது அநேகரை விழுந்து போக செய்யக்கூடியது. இதை அநேகர் நிறைவேற்ற கூடாதவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய சிலாக்கியத்தை பெற தகுதியற்றவர்களாக போய்விடக்கூடும். இக்காரியத்தில் ஒருவர் பலவீனமுடையவராகவோ அல்லது தவறுகிறவர்களாகவோ காணப்படும் போது நம் அதிபதியான இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வீரர்கள் அப்படிப்பட்டவர்களை வெறுப்பதோ நிந்திப்பதோ கூடாது. இதற்கு மாறாக அவர்களுடைய பலவீனத்தில் அவர்கள் பேரில் கவனம் செலுத்தி உதவி செய்து அவர்கள் ஆவியிலே வளர உதவ வேண்டும். எப்பேற்பட்ட விளக்கம் அங்கே பிரதர் ரசல் கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபைனல் டெஸ்ட். சகோதர சகோதரிகளே, நம்மளுக்கு உண்டான ஒவ்வொரு சகோதரருக்கும், பொதுவானவர்களுக்கு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் உண்டான டெஸ்ட் என்னன்னா சகோதர அன்பு. சகோதர அன்பு பார்த்தீங்களாங்க. அப்போ சர்வாயுத வர்க்கம் எல்லாம் போட்டிருக்கோம், ஆனாலும் இது செய்யலன்னு வைங்க, ராஜ்யத்தின் மக்களாக மாற முடியாது. ராஜ்ய நம்பிக்கை இருக்கலாம், ராஜ்யம் வந்தாச்சு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கலாம், கர்த்தர் இயேசு வந்து ஆளுகை செய்கிறார் என்கிற விசுவாசம் இருக்கலாம், ஆனால் ராஜ்யத்துக்குரிய குணாதிசயங்கள் இல்லைன்னு வைங்க, நாம் எப்படி உள்ள நுழைய முடியும்? எப்படி உள்ள நுழைய முடியும்? இன்னைக்கு நம்மில் நாம் பெரும்பாலானோர் இதில் தோல்வி அடைகிறோம். சகோதர சகோதரிகளை, இந்த கன்வென்ஷனில் இந்த ஒரு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தேவன் இறக்கம் பண்ணார், அதில் இந்த பாயிண்ட் நம் அனைவருக்கும் ஒரு வலியுறுத்தி சொல்லப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. இந்த அன்பில் குறைவுள்ளவர்களாக போவது அநேக அனுபவங்களின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். பட் இதில் குறைவுள்ளவர்களாக நம்ம மாறிட்டோம்னா, எக்காரணத்திலாவது நம்ம குறைவுள்ளவர்களாக மாறணும்னா, கண்டிப்பாக ராஜ்யத்தின் மக்களாக மாற முடியாது. அப்போ இவ்விதமாக இதில் தோல்வி அடைகிற சகோதர சகோதரிகளுக்கான உதவிகளை நம்ம செய்ய வேண்டுமே தவிர, அவர்களை பகைப்பதோ அல்லது நிந்திப்பதோ அல்லது வெறுப்பதோ நமக்குரியதல்ல. ஏனெனில் அவர்களை பிதா தாமே நேசிக்கிறார். அப்ப பிதா ஒருவரை நேசிக்கும் போது நாம என்ன பண்ணோம்? பிதா நம்மளை நேசிக்கிறார், நம்ம ரொம்ப நல்லவங்க நினைச்சு பண்றாரா? அந்த மாதிரி இல்லையே. நாமும் அதே பலவீனங்களை சுமந்து கொண்டு தானே போயிட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய சக சகோதர சகோதரிகள் அந்த பலவீனங்களை சுமந்து செல்லும் போது நாமும் அதே விதமாக அவர்களை நேசிக்க வேண்டும் என்பது ஒரு ஃபைனல் டெஸ்ட். ஃபைனல் டெஸ்ட்டுங்க, நீதி கூட இல்லை. நீதிக்கும் நம்மளுக்கு சோதனை. இப்படியாக சகோதர சகோதரிகளே, நான் முடிவுக்கு வந்துடுறேன். அதாவது நீதிக்குண்டான சோதனைகள் நம்மளுக்கு இருந்தாலும் கூட இந்த அன்புக்குண்டான சோதனை அது ஃபைனல் டெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்மளுடைய ஸ்டடீஸில் இந்த அன்பு பற்றிய ஸ்டடீஸ் நம்ம கொஞ்சம் நிறைய பண்ணணுங்க, நிறைய பண்ணணும். வீட்டில் அன்புன்ற சப்ஜெக்ட் நம்ம எடுத்து நிறைய தியானம் செய்யும் போது இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நிறைய நம்மளுக்கு வந்து இந்த அன்பு பற்றி வேறு பிரிக்கு தெரியறதில்ல. இப்போ உதாரணமாக பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம ஏன் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு சில சகோதரர்களுக்கு. நம்ம பார்க்குறோம் எல்லாமே ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை. அதே போல வேதமானவர்கள் எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது. அதனால நாம் சில ஸ்ட்ரிக்ட் லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம், ஸ்ட்ரிக்ட் லைன் இருக்கு. அப்படியாக அந்த அன்பை வகையறுக்கக்கூடியவர் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு சென்டிமெண்ட் லவ் இருக்கு, சாதாரணமாக எல்லாருமே காண்பிக்கிறோம். அது வல்ல அதுக்கு பதிலாக ஒருவேளை நாம் கடிந்து கொண்டு ஒருத்தரை பேசினா கூட அதில் லவ் மோட்டிவ் பவர் அப்படி இருக்கணும். ஒருவேளை நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு நம்ம சகோதரர்கிட்ட சண்டை பண்ணுறோம் அப்படின்னா கூட அது பின்னணியில் லவ் மோட்டிவ் பவராக இருக்கணும். ஏன்னா கோபம் கொள்ளுதல் பாபம் இல்லை. அதனால தான் சொன்னார், நீங்கள் கோபம் கொண்டாலும் அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா கோபம் கொண்டாலும் சொல்லும்போது கோபம் கொள்வது பாபம் இல்லை. ஆனால் அது கரெக்டாக ஞானமாகவும் விவேகமாகவும் பயன்படுத்தணும். ஏன்னா தேவன் துன்மார்கள் மேல் கோபம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். இப்படியாக அந்த எந்த ஒரு விஷயத்திலும் இந்த அன்பினுடைய பின்னணியில் நாம் காரியங்களை செய்யும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் நம்மளுக்குள்ளாக தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அன்பு திரளான பாவங்களை மூடும். இப்படியாக நாம் இந்த நம்முடைய உள்ளான மனுஷனாகிய அந்த புது சிந்தையில் இந்த தெய்வீக அன்பை வளர்க்கக்கூடியவர்களாகவும், புறமான மனுஷன் சுயநலத்தின் அடிப்படையில் நிரம்பி இருக்கிறான் அந்த ஆவியை நம்ம வெளியே எடுக்கிறவர்களாகவும் இருந்து நம்மளுடைய காரியங்களை நம்ம முடிக்கணும். குறிப்பாக நாமே நம்மை சரி செய்து கொள்ளணும். மற்றவர்கள் போதிச்சு அல்லது மற்றவர்கள் சொல்லி நம்மளுக்கு மண்டையில் ஏறாது. நம்ம எது செய்ய வேணும்னு சொல்கிறோமோ அதைத்தான் செய்வோம். அந்த மாதிரி பழக்கம் இருக்குது. அதனால் நமக்கு நாமே சட்டத்திட்டங்களை போட்டுக்கொள்ளணும். ஏன்னா சட்டத்திட்டங்கள் வேதாகமத்தில் நம்மளுக்கு இருக்குது. அப்போது சில சகோதரர்கள் கேட்குறாரு, உங்களுடைய ஐக்கியத்தில் என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கிறீங்க பாருங்க. நம்மளுக்கு எங்கே இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு நாமே போட்டுக்கொள்வது தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்குறோம். அப்படியாக எந்த சூழ்நிலையிலும் சகோதரர்களை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உபதேசம் நம்மளுக்கு இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். என்னவென்றால், ரசலுடைய ரைட்டிங்ஸில் அந்த 5725 கொடுக்குறாரு, ஒரு யுத்தத்தில் யூரோப்பில் ஹங்கேரிய சோல்ஜர் ஒருத்தர் இருக்கார். இந்த பக்கம் அவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, அவர் முதல் டைமில் போரில் காயமடைகிறார். அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு அவர் சரி பண்ணுற நேரத்தில் நம்முடைய சகோதரர்கள் அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சி அவர் உடன்படிக்கை பண்ணிடுறார். இப்போ மறுபடியும் யுத்தத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு பீரங்கி அடிபடும் போது மண் அப்படியே மேலே விழுந்து அவரை மூடிடுச்சு. உடனே தம்முடைய அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் அவரை அந்த மண்ணெல்லாம் எடுத்து அவரை கொண்டு போயிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி இப்போ அந்த டைமில் நிறையா படிச்சிட்டார், நிறைய ஸ்டடிஸ் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் அது இதெல்லாம் படிச்சிட்டார். மறுபடியும் சண்டைக்கு வராரு, சண்டைக்கு போக சொல்லி ஆர்டர் ஆயிடுச்சு. அப்போ இந்த பக்கம் ரஷ்யன், இந்த பக்கம் ஹங்கேரியன், இந்த லாஸ்ட் லைனில் வர்றாரு அவர். இந்த லாஸ்ட் லைனில் அவருக்கு குத்தலாம் அப்படின்னா துப்பாக்கி முனையில் துப்பாக்கியில் தோட்டாக்கள் இருக்கிற வரைக்கும் சுடலாம். தோட்டா தீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் கத்தி இருக்கும், அந்த கத்தியில் போய் குத்தலாம். இப்போ இந்த கத்தியில் குத்தலாம்ன்ற ஒரு ஆர்டரை வாங்கிட்டு அவங்க இப்போது ஒரு 800 மீட்டர்ஸ் கேப்பில் இருக்காங்க. இந்த லாஸ்டில் வர்றாரு, இவர் இப்படி வர்றாரு, இவர் இப்படி வர்றாரு. வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேருமே துப்பாக்கியில் சுடுவதற்கு அவங்களுக்கு அதாவது குத்துவதற்கு மனசு வரல. எப்படியாவது அவருடைய கையில் இருக்கிற துப்பாக்கியை கீழே விழ வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஆக்ஷன் பண்ணுறாரு. அதே போல் அவரும் பண்ணுறாரு. இப்படியே பண்ணி பண்ணி கடைசியில் பக்கத்தில் வரும் இவர் என்ன பண்ணுற, ரஷ்யன் என்ன பண்ணுறாரு, கீழே போட்டார். பக்கத்தில் க்ளோஸ் வந்து பார்க்கும்போது சில பேர் ரீப்ரின்ஸ் படிச்சிருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு தெரியலாம். அப்போது உற்று நோக்கும்போது என்ன இவர் நம்மளை மாதிரியே பண்ணுறாரு, அவர் பார்க்குறாரு என்ன நம்ம மாதிரியே பண்ணுறாரு அப்படின்ட்டு க்ளோஸாக வரும்போது பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஒரு கிராஸ் அண்ட் க்ரௌன் இருந்துச்சு. அவர் பார்க்குறாரு அவருடைய கோட்லையும் அவருடைய ட்ரெஸ்லையும் கிராஸ் அண்ட் க்ரௌன். அப்படியே பார்த்தோன்னே இவர் துப்பாக்கி எல்லாமே கீழே போட்டார். ரெண்டு பேரும் அப்படியே அழுதுட்டு, ரெண்டு பேரும் எதிரிகள், ரெண்டு பேரும் எதிரிகள், ஷூட் பண்ணுறதுக்கு குத்துறதுக்கு எல்லா அதிகாரமும் படைத்தவர்கள், ஆனால் அப்படியே தனியாக போயிட்டு கட்டி பிடிச்சிட்டாங்க, கை கொடுக்குறாங்க, அழுகுறாங்க. அப்போ அவருடைய கோட் பாக்கெட்லேருந்து புக்கு காமிக்கிறார். காமிக்கும்போது அதில் ஸ்டடீஸ் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது, பிறகு ரசூலுடைய ஃபோட்டோ இருக்குது, அப்புறம் ஒரு சாங் புக் இருக்குது. அதை பார்த்தோன்னையும் அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை வந்து சகிக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு லவ் அவங்க காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ரஷ்யன் வந்து ஒரு வார் பிரிசனராக தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சோல்ஜர் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டார். இன்னொரு கதை அந்த ரீப்ரின்ஸில் இருக்கு. இது என்ன காமிக்குதுன்னா, இந்த அன்பு, குறிப்பாக அவங்க ரெண்டு பேரும் பேசக்கூட தெரியாது, லாங்குவேஜ் கூட இல்லை, சைகை பண்ணிக்கிறாங்க, சைகையில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க விஷயங்களை. எவ்வளோ சிரமம் இருக்கு, நம்மளுக்கு எல்லாமே இருக்கு, ஆனாலும் சகோதர சகோதரிகளை நம்ம நேசிக்கிறோமான்றது ஒரு இப்படியாக நாம் ஒரு வாய்ப்பு இருக்கும்போதே, வாய்ப்புகள் இருக்கும்போதே சகோதரர்களை நேசிக்க செய்தணும், நேசிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு நேசிக்கணும். ஏனென்றால் அங்கே மறியல் நம்ம பார்க்குறோம், ஒரு பாக்ஸ் வச்சிருந்துச்சு இல்லைங்களா, அதில் தைலம் எடுத்து காமிச்சாங்க. ஒரு வாரம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், பண்ண முடியாது. அது மாதிரி இப்போ நம்ம கூட வாய்ப்புகள் கிடைக்கும் போது சகோதரர்களுக்கு செஞ்சிடணும். ஏனென்றால் நம்முடைய காலங்கள், லாஸ்ட் வசனம் சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்துகிறவர்கள். என் காலங்கள் உமது கைகளில் இருக்கிறது. அப்போ நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கும் போது அந்த காலங்களை சரியாக பயன்படுத்தணும். என்றைக்கு நம்ம சகோதரர்களுக்கு எந்த வகையிலாவது உதவி செய்யல முடியுமா அது செஞ்சிடணும், அப்படி இல்லைன்னா அது போயிடும், அந்த வாய்ப்பு போயிடும். ஸோ சகோதர சகோதரிகளே, இப்போ கூட நாம் இந்த கன்வென்ஷனிலிருந்து நம்ம வெளியேறும் போது, வீட்டுக்கு திரும்பும் போது, நம்முடைய இருதயம் முழுவதும் தேவனுடைய அன்பு நிரம்பினவர்களாக, அதை பற்றி தியானம் உள்ளவர்களாக, நிரம்பாத ஒரே நாளில் நம்ம யோசிக்கலாம், தியானம் செய்யலாம். தியானம் செஞ்சு அதை வளர்ப்பதற்குண்டான வழிகளை நம்ம தேடலாம், அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சகோதர சகோதரிகளை எந்த வகையிலும் யாராக இருந்தாலும் கூட பகைக்காமல், நிந்திக்காமல், வெறுக்காமல் அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தாலும் கூட பின்னணியில் அந்த லவ், அந்த மோட்டிவ் பவர், அது செயல்படும் விதத்தில் நம்ம நடக்க வேண்டும். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரோடும் தேவனுடைய கிருபை இருப்பதாக. ஆமென்.